ആനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം അയഗ്രീവമുപാസ്തയേ ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വികനോമു നിമജ്ജമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാവങ്കനെടുമതിൽ കുടെ സൂര്യോതിയെന്നും മണിനകരത്തുലകണയ്ക്കും വിളക്കും ചോതി എന്റെ തിരോം കുലത്തിൽക്കോർ വിളക്കായി തോന്നി മുൻമുതിരും ഉയർക്കൊണ്ട വീരം തന്നെ ചെങ്കലിടും കരുമുകിലെ നാമൻ തന്നെ തിരുനകർ തിരുച്ചിത്ര കോണം തന്നു എങ്കിൽ കണി മുതൽ വല്യം പെറുമന്നെ എന്റെ കൊലോ കൺകുളിരക്കാണോ നാളേ உருவப்படலத்திலே நிறைவு பகுதியாக 291வது பாசுரம் பாதகையினுடைய உரு அமைப்பினாலே அதன் பெருமையை நமக்கு உணர்த்துகிறார் சுவாமி. மணி பாதுகமே நீ இருவகையில் பேரு பெற்றாய், மணி பாதுகமே நீ இருவகையில் பேரு பெற்றாய், குடை சாமரம் போலே திருவடிகள் கப்பும் சூடரும் மகுடம் போலே சுந்தரமாமணி கலந்தி அப்பாய் அணிகலனாய் இரு பேருகள் பெற்றாய், கப்பாய் அணிகலனாய் இரு பேருகள் பெற்றாய். ஒரு ஆராய்ச்சி என்று சொன்னால் ஆய்வு உணர்வு. பாதுகையை நீள அகல உயர கன பரிமாணங்களிலே இப்படி எவரும் ஆராய்ச்சி செய்ததே இல்லை. நபுதோ நபுஷதி என்று சொல்லுவார். இதோ ஒரு அற்புதம். வேதாந்த தேசிகனார் உருவப்படலம் திருவடியினுடைய திருவடி நிலைகளுடைய சன்னிவேசத்தை அமைப்பை ஆனந்தமாக பேசுகிறார். உடை சாமரம் போன்றவைகளெல்லாம் எம்பெருமானுக்கு காப்பாக இருக்கிறது, திருமேனிக்கு காப்பு செய்கின்றன, அது பரிசுத்தங்கள் என்று சொல்கிறார். வெயில் மழை இவற்றால் தொந்தரவு ஏற்படாமல் இருப்பதற்காக திருமேனியை காப்பது கொடை, குளிர்ச்சியை குளிர்ந்த காற்றை உண்டாக்கி தருவது, தாபத்தை போக்குவது சாமரம். இப்படியாக இவையெல்லாம் எம்பெருமானுக்கு பாதுகாவல்களாக விளங்குகின்றன. பாதுகை திருவடிக்கு காப்பையும் தருகிறது, ஆபரணமாகவும் விளங்குகிறது. கருத்தணி, காலணி, கையணி, தோளணி, தலையணி, இப்படியாக அணிகலங்கள் அழகை செய்கின்றன. ஆனா பாதுகையானது இரண்டையும் செய்கிறது. மணி பாதுகமே நீ இருவகையில் பேரு பெற்றாய், குடைசாமரம் போலே திருவடிகள் காப்பும் நீ சூடகம் மகுளம் போலே சுந்தரமா மணிகலன் நீ காப்பாய் அணிகலனாய் இரு பேருகள் பெற்றாய். காப்பாயும் இருக்கிறாய், அணிகலனாவும் இருக்கிறாய், இரண்டு வகைகளிலே உதவி செய்கிறாய். கிரீடம் மாறிக்கொண்டிருக்கும், எத்தனையோ வகையான கிரீடங்கள் உண்டு. ஆலங்கள் அப்படித்தான், கழுத்தணிகள் மாறிக்கொண்டிருக்கும், கையிலே மோதிரங்களும் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த பாதுகைக்கு மட்டும் சப்ஸ்டிடியூட் பிரதி கிடையாது. ஆகையினாலே தனித்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, இது ஆபரணமாகவும் இருக்கிறது, காப்பாகவும் இருக்கிறது என்று பாதுகையின் பெருமையை நமக்கு உணர்த்துகிறார். 792 பாசத்திலே எம்பெருமான்மேனியிலே ஆபரணம் ஏராளம் ஒன்றையொன்று இடம் மாறி நின்றாலும் அவை தொழுக்கும் அமரையடிகள் பூண்டவாபரணம் மாற்றமில்லை இயக்கம் பணிபாது இனிமை. மீண்டும் அதையே மற்ற அணிகலன்கள் மற்ற காப்பு பொருள்களை விட இரண்டையும் பெற்றிருக்கக்கூடிய பாதுகை பற்றி எம்பெருமான் மேனியிலே ஆபரணம் ஏராளம் சூடகமே தோல்வலையே தோடே செய்ப்பூவே பாடகமே என்றவை இதெல்லாம் திருப்பாவை சொல்வது போல எம்பெருமானுக்கு எல்லாமே உகந்ததுதான். மூக்கிலே துல்லாக்கு கூட போட்டார்கள். ஏனென்றால் யசோதை பிராட்டியார் பெண் பிறக்கும் என்ற ஜோசியம் சொன்னதனாலே அப்படி திருவாவரணங்களை தயாரித்தாலும் சொல்லுவார்கள். எம்பெருமான் வேஷம் போட்டு பார்க்கிறார்கள். கஸ்தூரி திலகம் நல்லாட்ட பலகை வஸ்திரத்துறை கௌஸ்தவம் ஆசாந்தினை அவமௌத்திக்கம் கலக்கலே வேணும் கலே கங்கணம் என்று சொல்லி அந்த மணிவண்ணனுக்கு பல ஆபரணங்களை பூட்டி அழகு பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மணிபாதகைக்கு மட்டும் மாற்று இல்லை, விழுவதில்லை, பிரிவதில்லை. எப்பொழுது பார்த்தால் அந்த எம்பெருமானுடைய திருமையை சம்பந்தம் அதற்கு உண்டு என்று பேசுகிறார். இப்படிப்பட்ட அழகான அந்த பாதகை அதை பார்த்து பார்த்து பார்த்து ஏராளந்த கண்ணி யசோதையானது போல அடியார்களும் அந்த பாதுகையை பார்த்து பார்த்து தன் கண்கள் மிகச்சிறந்த கண்களாக செங்கண்களாக இருந்தன. அதை பற்றி பேசுகிறார் 793 அவாவே யுத்தமராய் அணிபாதுகையே உன்னை அனுபவித்தும் அனுபவித்தும் அடங்காத ஆகையினால் இரு கண்கள் போதாதே என்றே இறஞ்சுவோர் இந்திரன் போல் பெரும் இன்பமறையில் அடைவாரே. இரண்டு கண்கள் போதவில்லையா? சதாசம்போகனாயாஸ்து வெங்கடேசாய மங்கலம் என்று காணும்தோறும் காணும்தோறும் எம்பெருமானுடைய திருமேனி அழகை காணும் போதெல்லாம் லட்சம் கண்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். காண வேண்டும் லட்சம் கண். ஆசை அடங்கவில்லை. அவாவே உற்றவராய் அணிபாதுகையே உன்னை அனுபவித்தோ அனுபவித்தோ அடங்காத செய்யினான் இது கண்கள் போதாதே என்றே இறஞ்சுவோ இந்திரன் போல் கண்கள் பெறும் இந்திரனுக்கு 1000 கண்கள் சொல்வார்கள் இன்பமதை அடைவாரே. 793 இந்திரபதி பெறுவார் என்பதை மிக சமத்காரமாக சொல்லுகிறார். இரு கண்கள் அல்ல என்று சொல்லுகிறார். 794 இன்னும் அற்புதமான ஒரு தார்க்கிக சிம்மமாக வாதத்திலே சிறந்த வாதத்தை இங்கே வைக்கிறார். 794 பதம் ஒரு சான்றென்று எனவும் வாதம் பெருமாளில் பதம் அறிவு சேராது பாதுகையே பகந்தாய் நீ வேதமும் பாதுகையும் வேதமின்றி சென்றிடுமே பாதமும் பாதுகையும் சமமன்றோ சந்ததமே பாதமும் பாதுகையும் சமமன்றோ சந்ததமே பாதுகையும் பதமும் அவர் எம்பெருமானுடைய பாதம் பதம் பதம் என்றாலும் பாதத்தை குறிக்கும். அகில உலகை அளந்த பாதம் அகலிகை குறை தீர்த்த பாதம் என்று காளிங்கன் தலையிலே ஆடக்கூடிய பாடத்தை கொண்டாடுவார்கள். பதம் ஒரு சான்றன்று எனும் வாதம் பெருமாளின் பதமதில் சேராது என்று பேசுகிறார். பதம் என்பது அப்பிரமாணம். ராமன் என்று சொன்னால் ராமன் ஒரு பதம், பொய்தான் ஒரு பதம். தனித்தனியாக இருந்தால் அது அப்பிரமாணமாக இருக்கும். வாக்கியமானால்தான் அது பிரமாணமாகும். எனவே இங்கே பதமும் அப்பிரமாணமா என்று கேட்டுக்கொண்டு இல்லை, அது அளவில்லாதது. எனவே பாதுகை பதத்திலே சேர்ந்து பாதுகை பெருமை தருகிறது. வேதம் எப்படி எம்பெருமானை அவருடைய புகழை காட்டுவதோ பெருமையை நிலைநிறுத்த உதவுகிறதோ, அதுபோல இங்கே பாதுகையும் எம்பெருமானுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது, பதத்தின் பெருமையை காப்பாற்றுகிறது. தனியாக பதம் இருந்தால் இலக்கணப்படி அது பெருமை இல்லை என்று சொல்லுவார்கள், ஆனால் எம்பெருமானுடைய பதமானது பாதுகையோடு இணைந்து இருப்பதனாலே அது பாதமும் பாதுகையும் சேர்ந்து ஒன்று கொண்டு சளைக்கவில்லை என்பதனாலே பெருமை மிகுகிறது, ஒன்றை ஒன்று விஞ்சி விஞ்சி நமக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என்று பேசுகிறார். பதம் ஒரு சான்றன்று எனவாதம் பெருமானின் பதமதில் சேராது பாதுகையே பதந்தாயினி. வேதமும் பாதுகையும் வேதமின்றி சென்றிடுமே, பாதமும் பாதுகையும் சமமன்றோ சந்தனமே. அடுத்தது 795 எம்பெருமான் திருவடியின் நிலைக்கேற்ப அடிக்கடி அனுபவித்திருக்கிறோம். பாதுகையும் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது என்று சொல்லிவிட்டு, பாதுகையைப் போல பதம் பலத்தைப் போல பாதுகை இரண்டும் சமமாக இருக்கிறது சொன்னார்கள், ஏற்கனவே சொன்னார்கள். பாதுகம் பாதமும் பாதுகையும் சமம் என்று நான் இங்கே முடிக்கும் பொழுது, பாதுகை எம்பெருமானுடைய திருவடிகளை விட உயர்ந்தது என்று சொல்கிறேன். ஏனென்றால் உலகையல் அண்டிடவே ஓரடியை உயர்த்தி நின்றான், உலகங்கள் மூன்றும் அவனடிக்கு போகவில்லை, பல விழா புகழுடைய அவனுடைய அடியதுவும் அடித்தவனே நின்னா அளவிடப்பட்டதுவே. உலகையலந்திடவே ஓரடியை உயர்த்தி நின்ற, உலகையலந்திடவே ஓரடியை உயர்த்தி நின்ற, உலகங்கள் மூன்றும் அவன் அடிக்கு போதவில்லை, அளவில் புகழுடைய அவனுடைய அடி அதுவும் அடித்தளமே நின்னால் அளவிடப்பட்டதுவே. உலகம் இருந்தால் முறை திறம்பாவனை முடிய காவிய சேவடி. அப்படிப்பட்ட எம்பெருமான் உலகத்தை அளந்தது, மூன்று உலகங்களும் அவர்களுக்கு போகவில்லை. ஆனால் திருவடியை விட திருவடி நிலைகளுடைய பெருமை அதிகம் என்று பேசுகிறார். 795 பாசனத்திலே 796 பாதுகையாம் பாத்திதன்னில் பரமனவன் பழுத்தமரமோ, பக்கத்தில் பரமசிவன் கரை வணங்கி நிற்கும் நிலை, தலைக்கங்கை தலை கொண்டே தலைக்கால்வாய் மூலம் தருவதுவே தளிப்பதற்கு என்றே எண்ணம் வரும். பாதுகையாம் பாத்திதனில் பரமரவன் பழுத்தமரமோ, பயன்மர உள்ளூர் பழுத்தற்றால் செல்வோம் நயனுடையான் கண்படி நின்று பேசுவார்கள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. இந்த 796 பாசுரத்திலே பகவானாகிய விருட்சம் அந்த பாத்தி போல பாதுகை விளங்குகிறது. அங்கே சிவன் தலை வணங்குகிறார். அவருடைய சிறசிலிருந்த நதியான கங்கையானது கால்வாய் போல் ஆகிறது. பகவான் விருட்சம் பாதுகை பாத்தி, சிவன் தன் தலையை அதன் சமீபத்தில் வைத்து வணங்கும் பொழுது அந்த கங்கையானது கால்வாய் போல இருக்கிறது என்று அருமையா அருமையான ஓமையை இங்கே கூறுகிறார். பாதுகையாம் பாத்திதன்னில் பரமனவன் பழுத்தமரோ, பக்கத்தில் பரமசிவன் கல்வனை நிற்கும் நிலை, தலை கங்கை தனை கொண்டே தனை கால்வாய் மூலம் தருவதுவே தளிப்பதற்கு என்றே என்ன வரும். பாதுகையாம் பார்த்திதனில் பாதுகை பார்த்தியாக இருக்கிறது, நஞ்சையாக இருக்கிறது, வயலாக இருக்கிறது. எம்பெருமான் பழுத்த மரமாக இருக்கிறான். பரமசிவன் தலை வணங்கி நிற்கும் நிலையிலே அந்த தலையிலே உள்ள கங்கையானது அங்கே நீர் பாய்ச்சுகிறது. எனவே அந்த பாதுகையான பார்த்தி அந்த பழுத்த மரம் தளிப்பதற்கு என்று இங்கே அருமையான ஒரு உருவகத்தை காட்டுகிறார். 796 797 மோக்கமினுள் தேன்னாடி முனிக்கணங்கள் மகிழ்வுடனே பொற்பாதுகையா ஒரு தாமரை காயதை மொய்க்கும் வண்டுகளை சுற்றியே வட்டமிட மோக நரங்கனவன் திருவடிகள் தாமரையே. இங்கே அழகாக பேசுகிறார். திருவிக்கிரம திருவடி அதன் மேலே பாதுகை மோக்கமெனும் தேன் நாடி முனிக்கலங்கள் மகிழ்வுடனே பொற்பாதுகையா ஒரு தாமரை காயதையே. பாதுகை என்ற தாமரை நாடி திருவடி தாமரை கர்ணிகை என்று சொல்லுவார்கள். திருவடி தாமரையாக இருக்கிறது என்றுமான் தூக்கிய திருவடி, மேல் நோக்கிய திருவடி, அம்பரமூர் அழு தோங்கிய திருவடி, அது திருவடி தாமரையாக இருக்கிறது. நடுவிலே பாதுகை கர்ணிகையாக இருக்கிறது. காயா தாமரை காயாக இருக்கிறது. அங்கே முனிக்கலங்கள் முய்க்கும் வண்டுகளாக வட்டமிடுகிறார்கள். எந்த தேனை குடிப்பதற்காக முனிவர்களாகிய வண்டுகள் வட்டமிடுகிறார்கள் தெரியுமா? மோக்கமெனும் தேனாடி மோட்சமாகிய தேனை விரும்பி, முக்தியாகிய தேனை விரும்பி, மோக்கமெனும் தேனாடி முனிக்கணங்கள் மதிவுடனே பொற்பாதுகையா ஒரு தாமரை காயதையே மொய்க்கும் வண்டுகளாய் சுற்றியே வட்டமிட மோகனரங்கனவன் திருவழிகள் தாமரையே. மோதமான முனி பிருந்த சட்பதாபாதி முக்தி மகரந்தவன் சிரி காபிரங்கே பதம்புஜே கர்ணிகா கனக பதுகாமலி. 798 பாசுரம். பாதுகையே நீயே பாலகிருஷ்ணன் தனி போலே பரிவுடைய காதல் கொண்ட இளங்கோபியர்களிடம் எண்ணிக்கை கேட்டால் போல் அவனிய உருவங்கள் திருமண்டால் எழுத்திடுவாய் இதழ்நாற்புதமோ. உருவப்படலம் பாதுகையை பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 798 பாசுரத்திலே 16,000 கோபிகள், கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணன், 16,000 கிருஷ்ணன்களாக கணவன்களாக வடிவெடுத்து பாதுகையே நீயே பாலகிருஷ்ணன் தனிப்போலே பதிவுடனே காதல் கொண்ட இளங்கோபியர்கள் தம் எண்ணிக்கை கேட்டார் போல் அவன் இனிய உருவங்கள் இரு மடங்கா எழுச்சிடுவாய் இதன் அற்புதமோ. இங்கே பாதுகை விஞ்சி நிற்கிறது என்று காட்டுகிறார். எம்பெருமான் 16,000 கோபிகளோடு ராசலீலை செய்யும் பொழுது 16,000 கிருஷ்ணர்களாக வழிபடுத்தார். அந்த 16,000 கிருஷ்ணர்களுடைய திருவடிகளே திருவடி நிலைகளாக 32,000 பாதுகைகள் இருந்தன என்று சொல்லி என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. எம்பெருமானே எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை வடிவந்தானே எடுத்தால் நீ இத்தனை வடிவம் எடுக்கிறே என்று வயிறு பிடிக்கிறார், அதிசயிக்கிறார், ஆரம்பிக்கிறார். 798 799 அரங்க மதில் அரங்கனவன் ஆட்டத்தான் ஆட்டத்திற்கேற்றபடி வேடங்கள் மாற்றிடுவான். ஆட்டக்காரியே நீ காப்பெண்ணோ நாடகத்தை அவனுடனே தகுந்தபடி ஆடுகிறாய் அடித்தளமே. பகவான் நாடகங்களிடத்தும் ஒரு சூத்திரதாரர். அவர் அவதாரங்கள் மீனாக்கிருதே கமட்டகோல சிம்மவன்மின் சுவாமின் பரஸ்வர தபோதர ராமச்சந்திர சேஷாம்சராம எதுநன்ன கல்கி ரூப என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோ தலைவா என்று எம்பெருமான் பல நாடகங்களை நடிப்பதற்காக பல அவதாரங்களை எடுக்கிறான். அந்த பாதுகை அந்த நாடகக்காரனுக்கு ஏற்ற உறுதியாக அவன் வேஷங்களுக்கு தக்கபடி இவளும் வெவ்வேறு வேஷங்களை போட்டுக் கொள்கிறாள் என்று இங்கே அருமையாக பேசுகிறார். 799 உருவ பகலம் சன்னிவேச பத்மதி அரங்கமதில் அரங்கணவன் ஆட்டக்காரன்தான் ஆட்டத்திற்கேற்றபடியே வேடங்கள் மாற்றிடுவன். ஆட்டக்காரியே நீ காப்பெண்ணும் நாடகத்தை அவனுடனே தகுந்தபடி ஆடுகிறாய் அடிக்கலமே. எம்பெருமானுக்கு ஏற்றவளாக பாதுகை இருக்கிறது என்பதை இங்கே அழகாக எடுத்திருக்கிறார். 800 பாசுரம் உருவப்படம் சன்னிவேச பத்தி நிறைவுறுகிறது. பதமும் பாதுதையும் பார்வையிலே ஒன்றாகும், அகமங்களத்தனையும் அப்படியே வழிமொழியோ. அளவோடு கணக்கும் ஞானமும் சரிசமமே, ஆனாலும் காக்கப்படுவதொன்று காப்பதொன்று. பதமும் பாதுதையும் பார்வையிலே ஒன்றாகும், அகமங்களத்தனையும் அப்படியே வழிமொழியும், அளவோடு கணக்கும் ஞானமும் சரிசமமே, ஆனாலும் காக்கப்படுவதொன்று காப்பதொன்று. பதமும் பார்வையும் பார்வையிலே ஒன்று. பகவானுடைய திருவடியும் பார்வையும் ஒரே அளவு உள்ளவை. திருவடியின் பெருமை போல் பார்வையின் பெருமையும் சாஸ்திரத்தால் அறியப்படுகிறது. இந்த இரண்டு விஷயங்களும் பகவானுடைய திருவடிக்கும் பார்வைக்கும் பொதுவானவை என்றாலும், இப்படி சமத்துவம் இருந்தாலும் ஒன்று காக்கப்படும் வஸ்துவாகவும் ஒன்று காப்பாற்றும் வஸ்துவாகவும் இருப்பதனாலே, திருவடியை திருவடி நிலைகளாகிய பாதுகை காப்பதனாலே பாதுகையே சிறந்தது என்று முத்தாய்ப்பாக முடிக்கிறார் சுவாமி. அளவோடு கணக்கும் ஞானமும் சரி சமமே, ஆனாலும் காக்கப்படுவதொன்று காப்பதொன்று. மானே பதம் சமானே பிரத்யக்ஷேனாகமேனாபி அதிகரணஸ்ய கவாபி தூ வைஷம்யம் ரக்ஷகத்வாப்யாம். இரண்டும் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருந்தாலும் எது காக்கிறது எது காக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, திருவடி காக்கப்படுகிறது பாதுகை காக்கிறது என்பதனாலே திருவடி பெருமையை விட திருவடி நிலைகளுடைய பெருமை அற்புதமாக இருக்கிறது என்று இங்கே நமக்கு அறிவுறுத்தி, அந்த பாதுகை தனக்கும் இல்லாதான் பால் இணைகளே நமக்கு காப்பாக விளங்குகிறது என்ற ஒரு அற்புதமான நிலையை காட்டுகிறார். மங்களம் கோசலே என்ற மகனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபூமாய மங்களம் சிறந்தெழும் ஞானச்சிங்கம் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதம் போலக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.